నిస్సంశయైర్ నిగమసీమ నివిష్ణు పత్నీ ప్రఖ్యాపితం భృగు ముఖైర్ మునిభిః ప్రతీతైః పశ్యంత్యనన్య పరధీరస సంస్కృతేన సంతస్తమాధినయనేన తవానుభావం. శ్రీ భూస్తుతి 24వ పద్యం. இது வரைக்கும் ரெண்டு மூணு அல்லது நாலு பத்தியங்களில் ஸ்லேடை ஸ்லேஷம்ன்ற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணி பூமி பிராட்டிக்கும் நம்ம பார்க்கக்கூடிய பூமிக்கும் ரெண்டு பேருக்கும் அன்பைய மாறா மாதிரி ஸ்லோகங்கள் பண்ணார். பட் இந்த 24வது பத்தியத்தில் பூமி பிராட்டிக்கு பிரத்யேகமாக பண்ணியிருக்கார். அவருடைய மகிமையை வந்து எப்படி அறிய முடியும்ன்றதுக்காக அமைஞ்ச மாதிரி இருக்கு இந்த ஸ்லோகம். 22வது பத்தியத்திலே இதுக்கு ஒரு கியூ ஹிண்ட் ஒன்று கொடுத்தார். நிஷ்கண்டக பிரசமயோக நிஷேவனியாம்னு அங்கே சாதிச்சார். அதாவது இது சொல்லப்பட்ட குறிப்பு என்னன்னு கேட்டால், பிரம்மத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது நமக்கு சாஸ்திரம்தான் பிரமாணம். பிரத்யக்ஷத்தாலேயோ அனுமானத்தாலேயோ பண்ண முடியாது. பிரம்மம்னு சொன்னால் அதில் ஸ்ரீதேவி பூதேவியெல்லாம் சேர்த்துக்கலாம். சாஸ்திர கண்ணால் பார்த்தா தான், சாஸ்திரத்தில் விசுவாசம் இருந்து அந்த சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட அர்த்தங்களை யோக திசையில் சாட்சா்காரம் பண்ணால் தான் தெரிஞ்சுக்க முடியும்ன்றது சுவாமியுடைய நிர்வாகம் இந்த ஸ்லோகத்தில். சாஸ்திரத்தில் விசுவாசம் இல்லாட்டி நமக்கு சந்தேகங்கள் ஏற்படலாம். ஸ்ரீதேவின் தனியாக இருக்கா, பூதேவின் தனியாக இருக்கா, நீலாதேவின் தனியாக இருக்கான்னு நமக்கு ஐயங்கள் வரலாம். ஆனால் ஸ்ருதி உபநிஷத் சொல்றது, அதனால நம்ம தத்துவங்கள்லாம் ஏற்றுருக்கோம். விஷ்ணு பத்னியும் மகிம் தேவியும்னு ஸ்ருதிகள் காண்பிக்கிறார் சுவாமி. அதனால அப்படிப்பட்ட மகிமையுடைய உன்னை யோகிகள் தங்களுடைய யோக தசையில் சாட்சாத் கரிக்கின்றனர் அப்படின்னு இந்த பத்தியத்தில் விண்ணப்பிக்கிறார். இதில் சம்போதன பதம் போட்டிருக்கார் விஷ்ணு பத்னி. இது வரைக்கும் வராக தைத்தேன்னு சொல்லிட்டு இருந்தார், இப்போ விஷ்ணு பத்னின்னு பதம் போட்டிருக்கார். பத்னின்றது தீர்க்கம் சப்தம், பத்னி அது ஹ்ரஸ்வம். விஷ்ணோஹோ பத்னி, விஷ்ணு பத்னி. கிரியாபதம் என்னன்னு பார்த்தா பஷ்யந்தி, திருஷ்பஷ்னு சொல்லுவோம் தாத்து, பார்த்தல் என்ற அர்த்தத்தில் உபயோகமாகுது, டு சி. அப்போ பஷ்யந்தின்றது ப்ளூரலில் இருக்கு, திருத்தீய புருஷா பகுவச்சனம். பார்க்கிறார்கள் சீன் அர்த்தம், யாரும் கேட்ட சந்தகா. அடிக்கடி சந்தகன்ற பதத்தை உபயோகப்படுத்துகிறார். ஏன்னா சாஸ்திரத்தில் நமக்கு ஆப்தால்னு சொல்லுவோம். ஆப்தா ஆப்தகா யாருன்னு கேட்டால், சிம்பிளாக சொல்லணும்னா நமக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறதுனால அவளுக்கு எந்த விதமான ஹிடன் அஜெண்டாவும் கிடையாது. அதாவது பூர்ணமாக ஞானம் இருக்கணும், அது மஸ்ட்டு. பூர்ணமாக ஞானம் இருந்தும் ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லச்சே அவளுக்கு எந்த விதமாக அதில் லாபமும் இருக்கக்கூடாது, பர்சனல் கெயின் இருக்கக்கூடாது, ஹிடன் அஜெண்டா இருக்கக்கூடாது. இப்போ அவள் சொன்னால் தான் நமக்கு அதில் நமக்கு விசுவாசம் ஏற்படுறது. இப்போ ஸ்ருதிகள்னால் அப்போ விஷயம்னு சொன்னால் கூட நம்ம யோசித்து பார்த்தா, நாதமுனி யாமுனாச்சாரியர் பாஷ்யக்காரர் தேசிகன் இவா அதை கொண்டாடுறதுனால தான் நமக்கு அதில் விசுவாசம் ஏற்படுறது. இல்லை நம்மளாக கொண்டு நம்ம அறிவினால ஸ்ருதியை வாசிச்சோ இல்லை வந்து அத்தியனம் பண்ணியோ நம்மளால் அர்த்தத்தை கண்டுபிடிச்சி விசுவாசம் ஏற்படணும்னா கஷ்டமான காரியம். ஸோ சந்தகா நம்மளை பார்த்து சந்தகா அவாதான். இருந்தாலும் சுவாமி இங்கே சொல்கிறார், சந்தகா பஷ்யந்தி, சந்தகன பெரியோர்கள் சாதுக்கள் காண்கின்றனர். யாரேன்னு கேட்டால், துவாம் தவ அனுபவம், தவ அனுபாவம், க்ஷமிக்கணும், தவ அனுபாவம் பஷ்யந்தி. அனுபவம்னா எக்ஸ்பீரியன்ஸ், அனுபாவம்னா பெருமை. தவ அனுபவம் சொல்லிச்சு, உன்னுடைய பெருமையை காண்கின்றனர். இப்போ காணுதல் அப்படின்னு சொல்லிட்டா, இந்த மெட்டீரியல் ஐஸா, இந்த ஃபிசிக்கல் ஐஸான்னு கேட்டால் இல்லை, சமாதி நயனேனு பதம் போட்டிருக்கார். சமாதின்ற சப்தமானது யோகான்ற அர்த்தத்தில் இங்கே இருக்குது. அதாவது பிரத்யக்ஷத்தை நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து இந்த பகிரிந்திய பிரத்யம் பேர், இன்னொன்று யோகிக்க யோக பிரத்யம் பேர். அது ஆந்தரியம், அது உள்ளுக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு பிரத்யம். இந்த பிசிக்கல் ஐஸ் வச்சுன்னு பார்க்கறதில்ல. அதனால சுவாமி இங்க சமாதி நயனேன தவானுபாவம் பஷந்தி, யோக கண்ணால் அதை கொண்டு உன்னுடைய பெருமையை காண்கின்றனர். எப்படிப்பட்ட எப்படி அவளால் காண முடியும் கேட்டா, அனன்யபர தீரச சம்ஸ்கிருதயனு பதம் போட்டுக்க. அதாவது இது யோகால ரொம்ப முக்கியம். உருநிலைப்படுத்தப்பட்ட அந்த தியானத்தால் காணப்பட வேண்டிய வஸ்து. பர பரனா டிவோட்டட்னு அர்த்தம், அந்நிய பரனா டிவோட்டட் டு அதர்ஸ், அனன்யபர ந அந்நியபர அனன்யபர, வேறு ஒன்றையும் நாடாத வேறு ஒன்றிலும் ஈடுபடாத. தீரசனா புத்தி, தீனா புத்தி, ஞானத்துக்கு பரியாய பதம். ரசம்னா சுவை, ஞானத்துக்கு சுவை உண்டுன்னு கேட்டால் நிச்சயமாக இருக்குது. இன்டலெக்சுவல் டிலைட்னு ஒன்று இருக்குது. இந்த ஃபிசிக்கல் டிலைட்டை விட ஒரு புத்தகத்தை வாச்சோம்னா நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுறது, ஒரு ரசம் ஏற்படுறது. அப்படிப்பட்ட அந்த ஃபோக்கஸ், அந்த யோகத்தில் அந்த தியானத்தில் ஞானமானது ஒருநிலைப்படைச்சு ஒரு சுவை இருக்குது. அந்த தீரசத்தினால சம்ஸ்கிருத்தேன சமாதி நயனேன, அந்த மலினங்கள் அழுக்குகள்லாம் போகணும் மனசில். அப்படிப்பட்ட சம்ஸ்கிருதம்னா ரிஃபைன்டு. சமாதி நயனேனக்கு சம்ஸ்கிருதேனன்றது விசேஷனம். வெல் ரிஃபைன்டு அந்த யோகிக் ஐஸ்னால பஷ்யந்தினர். எப்படி அவளுக்கு முதல்ல ஒரு தியானம் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு சோர்ஸ் பண்ணலையா, ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியணும். அது எப்படி தெரியுதுன்னு கேட்டால், நிகம சீமணி. நிகமன்னா வேதங்கள். சுவாமிக்கு நிகமாந்த மகாதேசிகன் பேர், வேதாந்த தேசிகன் அல்லது நிகமாந்த. அந்த அந்த சப்தத்துக்கு வேதத்தினுடைய உச்ச பாகம்னு சொல்லலாம், வேதாந்தம்னு பேர் அதுக்கு, த எசன்ஸ் அப்படின்னு சொல்கிறார். சீம சீமன் சப்தம் அது எல்லைன்னு அர்த்தம், அது சீமான்னு போகும். ராஜன் சப்தம் மாதிரி ராஜா ராஜானோ ராஜானா மாதிரி போகும் அது. அது சீமணி அப்படின்றது சப்தமி ஏக வச்சனம், சீம்னி அல்லது சீமணி. சீமணினா சப்தமி ஏக வச்சனம், அதில் லொகேட்டிவ் கேஸ். அப்போ நிகம சீமணி அப்படின்னா வேதாந்த பாகத்தில் அர்த்தம். நிஸ்சம்சயைஹி பிரதீதைஹி, சம்சயம்னா சந்தேகம், நிஸ்சம்சயம்னா சந்தேகமற்ற. நிஸ்சம்சயைஹி அப்படின்னு சொன்னால் ஐயமற்றவர்களால், எந்த விதமான சந்தேகமும் இல்லாதவர்களால். பிரதீதைஹி பிரதீதைஹினா பிரதீதம்னா புகழ் அடைந்தது, பிரதீதைஹினா திருத்தீய பகுவச்சனம். நிஸ்சம்சயைஹி மாதிரி பிரதீதைஹி ரெண்டுமே திருத்தீய பகுவச்சனம். புகழ் படைத்தவர்களால், ஐயமற்றவர்களால். அவ யாருன்னு கேட்டால் பிருகுமுகைஹி, பிருகு முனிவர். இதுக்காக பிருகுமுனிவரை போட்டார்ன்னு வியாக்கணத்தில் சொல்கிறான்னா, பூராதி சப்த வியாகிருதிகனம் தான் முதல்ல ஆரம்பமே, அந்த சப்த வியாகிருதிக்கு ஆரம்பம் பூ தான். அதை முதல்ல நம்ம பார்த்தோம் பூஸ்துதி ஆரம்பத்தில் ஸ்ருதியில் பார்த்தோம். அந்த மந்திரங்கள் சொல்லிச்சு பூராதி சப்த வியாகிருதிகனம் அத்ரி பிருகு அப்படின்னு அந்த பிருகுமுனிவர் பேர் அங்கே எடுக்கிறார். அதனால் பிருகுமுகைகின்னு போட்டுண்டார். முகன்னா ஆரம்பம் முதலியேன்னு அர்த்தம். முகைகின்றது திருத்தியா பகுவச்சனம். இப்போ ஸோ நிஸ்சம்சயைஹி பிரதீதைஹின்றது விசேஷணங்கள், மிருகுமுகைகின்றது விசேஷம். எந்த விதமான சந்தேகமற்ற புகழ்படைத்தவர்களான மிருகு முதலிய முனிவிகின்னு தனியாக பதம் போட்டுண்டார். அவர் முனிவர், முனி சப்தம், திருத்தியா பகுவச்சனம், முனிவிகி. மிருகுமுகைஹி முனிவிகி பிரக்யாபிதம், அவாளால் பறைசாற்றப்பட்ட அல்லது அந்த முனிவர்களால் பறைசாற்றப்பட்ட உன்னுடைய பிரபாவத்தை பெருமையை யோகிகள் என்ன பண்ணுறார், வேறொன்றையும் நாடாத தங்களுடைய ஆழ்ந்த தானத்தால் விளக்கப்பட்ட மலினங்களால் இருக்கக்கூடிய அந்த யோக கண்களால் உன்னை காண்கின்றனர் அப்படின்னு சாதிக்கிறார். அன்பயத்தை பார்த்தோம்னா விஷ்ணு பத்னி, ஹே விஷ்ணு பத்னி, சந்தா நிகமசீமன் நிசம்சயைஹி பிரதீதைஹி பிருகுமுகைஹி முனிவிஹி பிரக்யாபிதம் தவானுபாவம் அனன்யபரதீரச சம்ஸ்கிருதேன சமாதி நயனேன பஷ்யந்தி. ஹே விஷ்ணு பத்னி, எம்பெருமானுடைய மனைவியே, சந்தா பெரியோர்கள், நிகமசீமணி அப்படின்னா வேதாந்த பாகத்தில் நிசம்சயைஹி பிரதீதைஹி, எந்த விதமான ஐயம் அற்றவர்களாய், who don't have even an iota of doubt, அவர்களால் பிரதீதைகின்னா ஏன்னா புகழ் இருக்கணும். சொல்றவாளுக்கு புகழ் இல்லாட்டி சொல்ற விஷயம் எடுபடாது. பொதுவாக சொல்லிச்சு பக்திரு வைலட்சணம் சொல்லுவான். விஷய வைலட்சணம் உண்டு, படியின் மாதிரி விஜாபிக்கிறத விட நல்ல ஃபேமஸாக இருக்கிறதா சொன்னால் இன்னும் சீக்கிரம் ரீச் இருக்கும் அதுக்கு. அதனால சுவாமி பதம் போட்டார், பிரதீதைஹி மிருகுமுகைஹி, புகழ் படைத்தவர்களான மிருகு முதலிய முனிவிகி முனிவர்களால் பிரக்யாபித்தம்னா பறைசாற்றப்பட்ட அல்லது விச் வாஸ் மேட் ஃபேமஸ் எது தவ அனுபாவம், உன்னுடைய பெருமையை அனன்ய பரதீரச சம்ஸ்கிருதேன, வேறொன்றையும் நாடாத புத்தியினுடைய சுவையால் ஞானத்தினுடைய சுவையால் சிறுத்தப்பெற்ற அப்படின்னா ரிஃபைன்டு சமாதி நயனேன அந்த யோகிக் விஷன் அந்த யோகமாயி கண்ணால் பஷந்தி காண்கின்றனர் அப்படின்றது இந்த 24 பத்தியத்தினுடைய அர்த்தமாகிறது.